ஆரென் இஹா பட்டுமாவதி நிவசீரிசு மகி ஆதிரே வெண்பி கமின் வெண்பி மகின் யலினேனசே குய்தோகின் நிகண்டைவாகி மிதுலே குசும் வேதுர பாவா மட்ட ஆதரே மகே ஆதரே ராசின்வாகி நுகியாகின் பாரெங்கேஹா பட்டுமாவத்தே நிவசேரிசு மகே ஆதரே வெண்வி கமென் வெண்வி மகின் யலினேனசே குய்தோகின் தவசக் உதே ஒய கவுலுவில் மட்ட அத்தவனா இனகுனுலாந்தே பட்டுமாவத்தே மே பாலுகே கவதா இதின் இனகேவிது பாரெங்கேஹா பட்டுமாவத்தே நிவசேவிசு மகி ஆதரே